பார்த்தும் உட்கார்ந்து பேசுதம்மா, அது உட்கார்ந்து பேசையிலே தேனு உள்ளூர ஊருதம்மா. அதை நான் தான் மறக்கலியே, அதை நீதான் எனக்கலியே. அந்த காலம் அந்த கோலம் இன்னும் நெஞ்சோடு நீங்காமே நின்றாடுது. மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. அதில் கண்பட்டது மனம் புண்பட்டது, இந்த பேதங்கள் ஏற்பட்டது. ஆனந்தம் வாழ்வில் தென்பட்டது, அதில் கண்பட்டது மனம் புண்பட்டது, இந்த பேதங்கள் ஏற்பட்டது. தரை மேலே ஓடும் நதி பாயும் போகும் வழி, கடல் தானே சேரும் இடம் அந்த நாடும் நாளை வரும். வருங்காலம் பொன்னாகட்டும் சொந்தம் ஒன்னாகட்டும், அது கண்ணோடு கண்ணாகட்டும். மாமா மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. வந்த பாசம் போகாதம்மா, வந்த கோபம் ஆறாததோ, எந்த நாளும் தீராததோ. சிறு ஊடல் உண்டாகலாம் சொந்தம் ரெண்டாகலாம், அது தன்னாலே ஒன்றாகலாம். வாம்மா மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா, அது உட்கார்ந்து பேசையிலே தேனு உள்ளூர ஊருதம்மா. அதை நான் தான் மறக்கலியே, அதை நீதான் எனக்கலியே. அந்த காலம் அந்த கோலம் இன்னும் நெஞ்சோடு நீங்காமே நின்றாடுது. மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா, அது உட்கார்ந்து பேசையிலே தேனு உள்ளூர்.